ஸ்ரீமன்னூதனரங்கநாதத்ராடப்தாத்மவித்யாலயம் ஸ்ரீமன்னூதனலக்ஷ்மணாரத்ராசம்ப்ராப்ததுர்யாசிரமம் ஸ்ரீவாசேந்திரகடாக்ஷசந்ததசுதாலக்ஷ்யாத்மயோகாங்க்ஷிதம் ஸ்ரீமன்னூதனபாகதீஷயமினம் பக்த்யாஸ்ரயாமோ குரும் நவ்யவாகீஷயோகீந்திரஹயாஸ்யபரசேவினம் ப்ரஹ்மதந்திரஸ்வதந்திரஹர்யம் பஜாமஸ்வாத்மசம்பதம். யஸ்ய வாக்ருத்தி பர்யந்தா இதி ராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹம். விஷுத்த விஜ்ஞான கணஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ரான பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமாம் பிரபத்யே. ஸ்ரீவிஷ்ணு சித்தகுலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணயா கமலாபிவான்யாம் கோராமனன்ய சரணசரணம் பிரபத்யே. சபாயை நமஹ. வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் அப்படின்ற தலைப்புல நாம் இன்று திருப்பாவையில 30வது பாடலை அனுபவிக்க இருக்கின்றோம். இதுநாள் வரைக்கும் 29 பாசுரங்களின் மூலமாக வேதத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாவற்றையும் ஆண்டாள் நாச்சியார் எப்படி தெரிவித்தாள் அப்படின்றத பார்த்தோம். அதன் பிறகு பிரம்மசூத்திரங்களுடைய அர்த்தங்கள் ஆங்காங்கே பிரம்மசூத்திரங்களை எந்தெந்த இடங்களிலே எந்தெந்த பிரம்மசூத்திரங்கள் ஆண்டாள் நாச்சியாராலே மேற்கோள் காட்டப்பட்டிருக்கின்றது அப்படின்றதெல்லாம் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சாரமான விஷயங்கள் எல்லாவற்றையுமே கூட நாம பார்த்தோம். இப்போ 30வது பாசுரத்தில் வரும்பொழுது பைங்கமலர் தந்தரியல் பட்டர்பிரான் கோரி சொன்ன அப்படின்றா போல கோதாபிராட்டியின் மூலமாக தெரிவிக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய வேதம் அனைத்துக்கும் வித்தாக இருக்கக்கூடிய திருப்பாவையினுடைய பெருமை, உபனிஷத்துடைய பெருமை, பிரம்மசூத்திரங்களுடைய பெருமை, புராணங்களுடைய பெருமைகள் எல்லாவற்றையும் இதுநாள் வரை எடுத்துச் சொன்னதாக இருக்கக்கூடிய அந்த கோதாபிராட்டியினுடைய பெருமைகள் எல்லாம் இந்த பாசுரத்தின் மூலமாக தெரிகிறது. அது ஆரம்பிக்கும் பொழுதே வங்கக் கடல்கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்கிறார் செந்திரஞ்சி அப்படின்னு சொன்னார். பலஸ்ருத்தியாக இருக்கக்கூடிய இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் அமிர்த மதனத்தை சொல்றார். இந்த இடத்துல அமிர்த மதனம் நமக்கு மேலிருந்த வாரியா பார்த்தால் திருப்பார்கடலா இருக்கக்கூடிய அந்த க்ஷீராப்திய எம்பெருமான் எப்படி தேவர்களோடையும் அசுரர்களோடும் சேர்ந்து கூர்மாவதாரத்திலே கடைந்து மகாலட்சுமியை அடைந்தான் அப்படின்றது சொல்லப்பட்டது. நமக்கெல்லாம் தெரியும், வித்யாதர ஸ்திரீகள் பூலோகத்துக்கு வந்தார்கள். பூலோகத்திலிருந்து தாயார் பிரசாதங்கள் எல்லாத்தையும் வாங்கிக் கொண்டு இந்திரலோகத்திற்கு போகிறார்கள். எதிரில் தூர்வாசர் வரார். தூர்வாசர் கூப்பிடுறார் வித்யாதர ஸ்திரீகளை, எங்க போறீங்க, என்ன கையில் வச்சுருக்கீங்கன்னு கேட்கிறார். இது மகாலட்சுமியினுடைய பிரசாதம் அப்படின்னு வித்யாதர ஸ்திரீகள் சொல்றார். இவரும் இந்திரலோகத்துக்கு தான் போறார், அவளும் இந்திரலோகத்துக்கு தான் போயிட்டு இருக்கார். குடு, நான் வாங்கி நான் எடுத்துன்னு போறேன் அப்படின்னு மகாலட்சுமியுடைய பிரசாதத்தை வாங்கிக் கொண்டு இந்திரலோகத்திற்கு செல்கிறார். இந்திரனுக்கு அங்க மிகப்பெரிய வைபவம் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ ஐராவதத்தில் இந்திரன் அந்த இந்திரலோகத்தை பவனி வந்து கொண்டிருக்கின்றான். இப்போ இந்திரன் கீழே துர்வாசர் இருப்பது அவர் பார்க்கல. இந்திரன் யாரோ ஏதோ பொருள் கொண்டு வந்திருக்கிறார்கள், மாலை கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே மேலிருந்து ஈட்டியை நீட்டுறான். அந்த ஈட்டியில இந்திரனுக்கு அந்த துர்வாசர் அந்த மாலையை கொடுக்கிறார். இப்போ துர்வாசர்னு தெரிஞ்சிருந்தா அவன் கீழே இறங்கி வந்திருப்பான். மேலிருந்து ஈட்டியை நீட்டினான், துர்வாசருக்கு ரொம்ப கோபம் வந்தது. சாபம் கொடுக்க போறார், ஆனா மகாலட்சுமியினுடைய பிரசாதம் கையில் இருக்கிறபடியினால சாபம் அடங்கி போச்சு, கோபம் அடங்கி போச்சு. உடனே அந்த பிரசாதத்தை ஈட்டியில வைக்கிறார். அதை எடுத்து இந்திரன் அதை எடுக்கும்பொழுது அது ஐராவதத்தினுடைய தலை மேல உழருது. அதை கண்ணில் ஒத்திக்கவும் இல்லை, அதை வந்து ஒன்றும் பண்ணவும் இல்லை. அது ஒரு மாதிரி அலட்சியமாக இருந்தான் இந்திரன் அந்த மகாலட்சுமியுடைய பிரசாதத்தில். அது ஐராவதத்தினுடைய தலையில விழுந்தது. அந்த தலையில் அது உறுத்தினபடியினால ஐராவதம் அந்த மாலையை எடுத்து கீழே போட்டு காலில் மெரிச்சி துவம்சம் பண்ணிடுத்து. உடனே தூர்வாசருக்கு கோபம் வந்துடுத்து. தூர்வாசர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இதெல்லாத்தையும் இழந்தார், இதெல்லாத்தையும் பண்ணார் இந்திரன். அதனால தூர்வாசர் சபிச்சுட்டார். தஸ்மாத் பிரணஷ்ட லக்ஷ்மீகம் த்ரைலோக்கியம் தே பவிஷ்யதி யஸ்ய சஞ்ஞாத கோபஸ்ய பயமேதி சராச்சரம் தம் துவம் மாமதி கர்வேன தேவராஜா வமன்யசே. விஷ்ணு புராணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். தஸ்மாத் பிரணஷ்ட லக்ஷ்மிகம் அப்படின்னு அவர் வந்து எல்லாத்தையும் சபிச்சுட்டார். இந்த செல்வங்கள்லாம் இருக்கிறபடினால்தான் நீ இவ்வளவு ஆட்டமாடுற அப்படின்னு சொல்லி சபிச்சுட்டார். அப்ப எல்லாமே போச்சு. எப்படி இழந்ததை பெறுவது? ஐராவதம் போச்சு, உச்சை சிரவஸ் போச்சு, இந்திர பதவி போச்சு, மகாலட்சுமியும் போயிட்டான். அவளும் கிளம்பிட்டான் அந்த இடத்த விட்டு, அவளும் சமுத்திரத்துக்குள்ள போயிட்டான். சரி, எப்படி பிரம்மாவை முன்னிட்டு கொண்டு மற்ற பேரும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயண இடத்துல போய் கேட்கிறார்கள். மந்தானம் மந்திரம் கிருத்வா நேத்திரம் கிருத்வாச்ச வாசுகீம் மத்தியதாம் அமிர்தம் தேவாக சகாயே மை அவஸ்திதே அப்படின்னு ஒரு உபாயம் சொல்றார் பெருமாள். மந்திர பர்வத்தத்தை எடுத்துன்னு வாங்கோ, வாசுகிய கயிறாக போட்டு கடைந்தால் உள்ள இருக்கிறதெல்லாம் எடுக்கலான்னு பார்க்கிறார். மந்திர பர்வதத்தை தேவர்கள் தூக்க போறா, தூக்கவே முடியல. பெருமாள் சொல்றார், அசுராலையும் சேர்த்துக்கோ, அவர்களும் சேர்த்து கொண்டால் அவர்களோடு சேர்ந்து தூக்கலாம் அப்படின்னு. அசுரர்களும் வளர்ந்து எல்லாரும் மந்திர பர்வதத்தை தூக்கி கடல்ல வச்சு வாசுகிய கயிறா போட்டு கடையரா கடையரா. க்ஷீரோத மத்திய கூர்மரூபி ஸ்வயம் ஹரிஹி மந்தனாத்ரே அதிஷ்டானம் பிரம்மதோ அபூன் மகாமுனே. பரமாத்மா கூர்மாவதாரம் பண்றா, பர்வதத்தை தூக்கி நிறுத்துறா, வாசுகிய கயிறா போட்டு இழுக்கிறா, சமுத்திரத்துல ஒரு தெப்போற்சவம் பண்றா போல பர்வதம் இப்படி அப்படியும் போயிட்டு இருக்கு. மேல பிடிச்சுக்க ஒண்ணும் இல்லை, கீழே பிடிச்சிட்டு இருக்க பரமாத்மாவே மேலையும் கை தூக்கி பிடிச்சுக்கிறான். பரமாத்மாவே மலையாகவும் இருக்கான், பரமாத்மாவே வாசுகியாகவும் இருக்கான், எல்லாமாகவும் மேலையும் இருக்கான், கீழே இருக்கான், எப்படி எல்லாவற்றையும் தாங்குகின்றான் பரமாத்மா. தன்னுடைய காரியம் ஆகணும், அதனால இவ்வளவு வேகமா காரியம் பண்றான் பரமாத்மா. அமுதில் வரும் பெண்ணமுது உண்ட எம்பிரானே அப்படின்னு, அல்பசாரமாக இருக்கக்கூடிய அமுதத்தை எல்லாத்தையும் தேவர்களுக்கு கொடுத்து விட்டு மகாலட்சுமியை தான் அடைந்தான் அப்படின்னு திருமங்கையாழ்வாரே சொல்லியிருக்கார். பெம்பெருமான் எதற்காக பரிசிரமப்பட்டான் அப்படின்னா, இதுக்காகத்தான் பரிசிரமப்பட்டான். லக்ஷ்மியை அடையறதுக்கு பகவானே இப்படிப்பட்ட சிரமத்தை படும்பொழுது நாம சிரமப்பட மாட்டோமா? அதனால்தான் வங்க கடல் கலைந்த மாதவனை கேசவனை அப்படின்னு சொல்லப்பட்டது. மாதவனாக இருக்கக்கூடியவன், கேசவனாக இருக்கக்கூடியவன் மாதவன் அப்படின்றதுனால விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கக்கூடிய அபகத பாப்மா விஜரஹா விமிருத்யு விஜிகட்சா அபிபாச சத்யகா விசோகா விஜிகட்சா அபிபாச சத்யகாம சத்யசங்கல்பா என்று சொல்லக்கூடியதான எட்டு குணங்களும் பரமாத்மாவிற்கும் பொருந்தும், முக்தர்களுக்கும் பொருந்தும். இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய தன்மையானது மற்றவர்களுக்கு பொருந்தாது, எம்பெருமானுக்கென்றே இருக்கக்கூடிய தன்மைன்னு சொல்லும் பொழுது மிக முக்கியமான தன்மை அப்படின்னு பார்த்தால் லக்ஷ்மி பதித்துவம் தான் மற்றவர்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொன்னான். அந்த லக்ஷ்மி பதித்துவத்தை இந்த இடத்துல மோக்ஷப்பிரதத்துவம், அதாவது எம்பெருமானுக்கு மட்டுமே ஜெகத் வியாபார வர்ஜாதிகரணம்னு ஒரு அதிகரணம், கடைசி அதிகரணம், அந்த அதிகரணத்துல சொல்லும் பொழுது ஜெகத் வியாபாரம், அதே மாதிரி ஜெகத் வியாபாரத்தை விட்டுட்டு அதாவது ஜெகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய ஒரு காரியம் எம்பெருமானுக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர முக்தர்களுக்கோ நித்தியர்களுக்கோ யாருக்குமே பொருந்தாது, அதனால ஜெகத் வியாபாரம். அதே மாதிரி மோக்ஷப்பிரதத்துவம், மோக்ஷப்பிரதத்துவம் மோக்ஷத்தை கொடுக்கக்கூடிய தன்மையானது எம்பெருமானுக்கு மட்டுமே பொருந்தும். அதே மாதிரி லக்ஷ்மி பதித்துவம் மிக முக்கியமான தன்மை, லக்ஷ்மிக்கு பதியாக இருக்கக்கூடியது, அது இந்த இடத்துல வங்க கடல் கலைந்த மாதவனின் சொல்லும்போது லக்ஷ்மி பதித்துவமானது சொல்லப்படுகிறது. கேசவன் அப்படின்னு சொல்லும்போது காயத்தி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகி நாம் ஆவாங் தவாங்க சம்பூதௌ தஸ்மாத் கேசவைத்தி நாம பாக்னு கேசவன்ற திருநாமமானது எப்படி ஏற்பட்டது என்பதை சிவபெருமானே தெரிவிக்கிறார். அப்படி சர்வ நியந்திருத்தம் என்கின்ற தர்மமானது ஸ்ரீபாஷ்யத்தில் சாதிக்கப்பட்டதான தர்மமானது ஆண்டாள் நாச்சியார் பிரம்மசூத்திரத்தினுடைய கட்டளை பிரகாரம் அதையும் இந்த இடத்துல தெரிவிக்கின்றார். அப்படி ரொம்ப அழகாக இந்த 30வது பாட்டில் லக்ஷ்மி பதித்துவத்தையும் சர்வ நியந்திருத்தையும் உபலட்சணமா இந்த ரெண்டு சொல்றோம். எம்பெருமானுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதாக இருக்கக்கூடிய பல தன்மைகளை இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அழகாகவே காட்டுகின்றாள். வங்க கடல் கலைந்த மாதவனை கேசவனை அப்படின்னு இந்த திருப்பாவை அதுவும் பராசர பட்டர் வியாக்கியானம் பண்ணும் பொழுது இப்பரிசு உரைப்பார் அப்படின்னு சொன்னார். ஆண்டாள் திருப்பாவை விரதத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லல. திருப்பாவை என்கின்ற பாசுரங்களை நாம் பிரதிதினம் உரைத்தாலே போதும் அப்படின்னு சொல்றார். அங்கும் இங்கும் எங்கும் அருள் கிடைக்கும் அப்படின்னு நாச்சியார் சொல்றா போல வேதமனைத்துக்கும் வித்தாக இருக்கக்கூடியதான இந்த பாசுரம், இந்த பாசுரங்கள் பராசரபட்டர் ஒரு அழகான வாக்கியம் சாதிக்கிறார். இந்த இடத்துல கன்றிழந்த தலைநாகு தோற்கன்றுக்கும் இறங்குமா போலே அப்படின்னு சொன்னார். இப்பாசுரம் கொண்டு புக நமக்கும் பலிக்கும் அப்படின்றார். பசு கண்ணுகுட்டிய ஈன்றெடுக்கிறது, கண்ணுகுட்டி துள்ளி ஓடி போய் பசுவினிடத்திலே பால் பருகுகிறது. ஒருவேளை பார்க்கலாம் கண்ணுகுட்டி இறந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவான்னா, கண்ணுகுட்டியினுடைய உள்ளுக்குள்ள தோலை வச்சு தைத்து உள்ள வக்கல் எல்லாத்தையும் வச்சு அடைச்சி கண்ணுகுட்டி போல எதிர நிக்க வச்சு காமிப்பா, பசு உடனே பாலை கறக்கும். இதுல கன்றிழந்த தலைநாகு தோற்கன்றுக்கும் இறங்குமா போலே அப்படின்னும் பொழுது உயர்ந்த நாள்கன்று அப்படின்னு சொல்லும்பொழுது ஆண்டாள் நாச்சியார் அவள் அனுஷ்டித்தால் இப்படிப்பட்ட உயர்ந்ததான ஒரு விரதத்தை நாமெல்லாம் வந்து தோற்கன்று எப்படி பசு தோற்கன்றுக்கும் இறங்குமோ அது மாதிரி பகவான் இந்த பாசுரங்களை யாரெல்லாம் சொல்கிறார்களோ அதுபோல பரமாத்மாவுடைய அனுகிரகம் நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி வேதமனைத்துக்கும் வித்தாக இருக்கக்கூடியதான வராக அவதாரத்தில் பெருமாள் காட்டியதாக இருக்கக்கூடிய நாம சங்கீர்த்தனம், பகவத் பாதாரவிந்தே அர்ச்சனம், பகவதி ஆத்மசமர்ப்பணம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த மூன்று கட்டளைகளை ஆண்டாள் நாச்சியார் வேதமனைத்துக்கும் வித்தாக இருக்கக்கூடிய இந்த திருப்பாவையின் மூலமாக நிரூபித்து காட்டினால் நாமும் இதனால் பர்யந்தம் என்ன பண்ணோம் அப்படின்னா வேதத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாவற்றையும் தெளிவாக தெரிந்து கொள்ளும் வண்ணம் ரொம்ப டீப்பா போகல, அதுல கூட ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்கள் ஒவ்வொரு பாசுரத்தையும் ஒரு மணி நேரத்திற்கு மேல வேதமனைத்துக்கும் வித்தாகவும் எடுத்துக்கொண்ட உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாவற்றையும் நம்மால தீர்க்கமாக பார்த்திருக்க முடியும். ஆனால் இருக்கக்கூடிய 10 நிமிஷம் 10-12 நிமிஷங்களுக்குள்ள அப்படின்னு தான் ஆரம்பத்திலேயே பிரதிஜை பண்ணிக்கொண்டோம். அதற்கு ஏற்றா போல நாம இந்த பாசுரங்கள் எல்லாவற்றையும் பார்த்தோம். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்ததொரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததா இருக்கக்கூடிய நம்முடைய தேசிகா டெய்லி இந்த சங்கத்தின் மூலமாக அடியனுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்லோருக்கும் என்னுடைய தன்யவாதங்களை சமர்ப்பித்துக் கொண்டு இதோடு அமைகிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.